அமுதம் போல் வந்த குமரியே, முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ, மனம் வண்ணத்திரை கனவு கண்டதோ. குமுதம் போல் வந்த குமரியே, முகம் குங்குமமாய் சிவந்ததென்னவோ, மனம் வண்ணத்திரை கனவு கண்டதோ. சிவந்தது